Tak mau digigitnya.

சம்பை வேறு மல்லு பிந்தங்க புன்பலும் தாய்தான் ரெண்டு காஜமும் சும்மை ரெண்டும் பலும் லாகி மங்காயிர் பசா அபம் சாயம் ஜங்கல் குலந்து மாசிக சோரே அபம் மாசிக ராமே மாசிக ஏனக அபம் மாசிக ஆஷிக் பெருதுவா தின்னங்க தின்னங்க டிசி தீயருக்கும் மனு மணி ஜங்கன் புலங்குலுபம் ஆக்கு மாசி ஹிந்தி மாசி சோரே அபம் மாசி ராமே மாசி ஏனக அபம் மாசி ஆஷி பெருதுவா Rupanya diriku salah menilainya. Thank you. Karena diriku kini cinta yang kedua menjadi lembaran baru. 10 tahun membeku, rasa dingin bagai salju. Tak gairah mencicipi, merasakan nikmat cinta yang dulu mati membeku, kini hidup bergelora. Jagalah dan pupuk.